இன்பங்கள் அழைக்குது மனதில் சுகம் மலரும் மாலையிது மாந்திரி மயங்குது மனதில் சுகம் மலரும் மாலையிது இளமை அழகை அள்ளி அணைப்பதற்கே இரு கரம் துடிக்குது தனிமையில் நெருங்கிட இனிமையும் பிறக்குது இதழில் கதை எழுது நேரம் இது நேரம் இது